சிந்தறியே என்ன சுருக்கு பையில் போட்டு முறுக்குறியே. சுலுக்கெடுக்கும் சிரிக்கியே சுலுக்காம போறியே. சுலுக்கெடுக்கும் சுந்தரியே என்ன சுருக்கு பையில் போட்டு முறுக்குறியே. வயலே கோதும வயலே உனக்கு என்ன பஞ்சாப் சொந்த ஊரா. ஸ்டீல போல ஸ்ட்ராங்கா இருக்க உனக்கு என்ன சேலம் சொந்த ஊரா. காரமான ஊறுகாயே உனக்கு என்ன ஆந்திரா சொந்த ஊரா. ஓவர் பிலிம் எல்லாம் காட்டுறியே சொல்லு கோட பக்க சொந்த ஊரா. ரொம்ப பாவல காட்டுறியே சொல்லு சோனா காஞ்சி சொந்த ஊரா. எனக்கும் பார்டர் தான் தகராறு பாகிஸ்தான் சொந்த ஊரா. அடி சுலுக்கி சுலுக்கெடுக்கும் சுந்தரியே என்ன சுருக்கு பையில் போட்டு முறுக்குறியே. அம்மா மெஸ்ஸா பாமனுக்கு என்ன வச்சிருக்க சைவம் இருக்கு பசிய போக்க அசைவம் வச்சிருக்க. சிங்கிள் பேட்டா டபுள் பேட்டா ரெஸ்ட் எடுக்க என்ன வச்சிருக்க. அட பஞ்சு மெத்த உனக்கு எதுக்கு ஏன் பட்டு மடி வச்சிருக்க. நான் ரெஸ்ட் எடுக்க வழி கேட்டா நீ ரிஸ்க் எடுக்க சொல்லுறியே. ஏது இல்லாம ரிலீஃப் இல்லாம லவ் பண்ண யூஸ் இல்லடா. அடி சுலுக்கி சுலுக்கெடுக்கும் சுந்தரியே என்ன சுருக்கு பையில் போட்டு முறுக்குறியே. சுலுக்காம போறியே சுலுக்கெடுக்கும் சிரிக்கியே சுலுக்காம போறியே. சுலுக்கெடுக்கும் சுந்தரியே.